ஆனந்தசூ பிரணயினாம் அனகப்பிரசாதா ரங்காதிராஜபதரட்சணி ரத்னபாசா நஸ்தே முகு நிஜபரே சரதாம் பஜந்தியா வர்ணாம் சுகம் விதரஜீவ வசுந்தராயா. ஸ்லோகம் 861. ஆனந்தசூ பிரணயினாம் அனகப்பிரசாதா ரங்காதிராஜபதரட்சணி ரத்னபாசா நஸ்தே முகு நிஜபரே சரதாம் பஜந்தியா வர்ணாம் சுகம் விதரஜீவ வசுந்தராயா. ரங்காதிராஜ பதரட்சணி ரங்கராஜன் ரங்கராஜா அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்காய் அப்படின்னு கேட்டவனாக, ஆனந்தசூ பிரணயினாம் உன்னத்தில் ஆறாறு பக்தி பண்றாலும் அவள் விஷயத்தில் நீ ஆனந்தசூ ஆனந்தத்தை கொடுக்கிறாய், நிறைய அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற பக்தர்களுக்கு எல்லாம். ஏன்னா நீ எப்பேற்பட்டவள், அனகப்பிரசாதாம், என்ன இயற்கையாகவே எல்லோருடத்திலும் கருணை உடையவள் நீ, ஆகினால உன்னிடத்துல யாரு பக்தி பண்றாளோ அவளிடத்துல அவளுக்கு நல்ல ஆனந்தத்தை எழுப்புதுல சந்தேகம் என்ன, அது மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட நீஸ்தே முகு நிஜபரே சரதாம் பஜந்தியா வர்ணாம் சுகம் விதரசி அவசுந்தராயா. நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் விஸ்வம்பரன், உலகங்களெல்லாம் தன் வயிற்றிலே வைத்து அவன் காப்பாற்றுகிறான். அப்படி உலகங்களெல்லாம் தாங்கும் எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானை பாதுகா தேவி நீ தாங்குகிறாய், தெரிஞ்சுதான். அப்படி தாங்குகின்ற காலத்தில் உன்னிடத்துல இன்னும் நிறைய பரம் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிற காலத்தில் நீ என்ன பண்ற, பூமியின் மீது அடி வைக்கிறாய். பூமியின் மீது அடி வைக்கின்ற காலத்தில் பூமி பூமிகிட்ட இப்ப எவ்வளவு பலம் எவ்வளவு பாரம் மேல இருக்கு பூமி மேல அப்படின்னு கேட்டவனாக்கே, எம்பெருமானை தாங்கக்கூடிய பாதுகா தேவி, எம்பெருமானும் மூன்று உலகங்களையும் தாங்குகிறான். அப்பேற்ற கனத்தோடு அவ்வளவு கூடின எம்பெருமானே பாதுகா தேவி தான் தாங்கி தான் என்ன பண்றா, பாதுகையை மாத்தி மாத்தி அந்த பூமி மேல வைக்கிறான். அப்படி வைக்கிற காலத்துல சிறதம் பஜந்தியா அதிகமான பாரத்தை வச்சா ஒரு வஸ்து என்ன பண்ணும், தள்ளாடும், அப்படி இப்படி ஆடும். அப்படி இல்லாமல் அந்த பூதேவி எப்படி இருக்கா, ஸ்திரமாக இருக்கா, எந்த உறுதியாக இருக்கா, அப்படி உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கல்ல இவளுக்கு, தெரிஞ்சுதா. ஆக சந்தோஷம் நமக்கு வேண்டிவாள் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சா அவளோட நாம் கௌரவிப்போம் வழக்கம் இல்லையா. ஆக தான் அடி வைக்கும் பொழுது தன் அடியை தாங்கி தன்னை உறுதியாக இந்த பூதேவி இருப்பதனால பூதேவியை பாராட்டணும் என்பதற்காக நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டாக்க, வண்ணாம் யுகம் விதரசி வசுந்தராயா, அந்த பூதேவிக்கு விதவிதமான புடவைகளை நீ கொடுத்து பரிசீலிக்கிறாய். என்ன விதவிதமான புடவை ஏது அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவனிடத்தில் பல நிறங்கள் உள்ள வர்ண ரத்தனங்கள் எல்லாம் நிறைய எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால நீ நீல ரத்தனத்தில் உடைய நீல ரத்தனத்தை பாய்ச்சி அந்த ஒளி பூமி மேலெல்லாம் பரவுறது பார்த்தா என்ன பண்றது அப்படின்னா, பூமிக்கு ஒரு புடவையே கொடுக்கறதோன்னு சொல்லும் பொழியாக இருக்கு. அதனால நீல ரத்தினத்தினுடைய ஒளியினால நீல புடவையும், சிவப்பு ரத்தினத்தினுடைய புடவையால சிவப்பு புடவையும், அதே மாதிரி மற்ற மணிகளுடைய ஒளியினால அந்தந்த நிறமுடைய பலவகையான வர்ணங்களுடைய புடவைகள் எல்லாம் நீ கொடுத்து கொடுத்து அந்த பூதேவிக்கு நீ பரிசீலிக்கிறாய் போலும் என்று பூதேவியை கௌரவிப்பதாக பேசினார். இப்படி சொல்றதுல என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னா, சுவாமி தேசியன் திரௌதி சரணாகரிய மனசுல வச்சுக்கிட்டு இத மாதிரி இங்க சாதிக்கிறான்னு சொல்லலாம் அப்படின்னு திருமலை சுவாமி சொல்ல சாதிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நாம் சஞ்சாதனம் பண்ணுகின்ற காலத்துல இந்த திரௌதியினுடைய சரணாதி ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் பண்றோம். சங்கச்சேத்திர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதம் கோவிந்த குண்டரியை காட்ச ரக்ஷமாம் சரணாகதம், சங்கச்சக்கரங்களை எழுந்திருக்க முடியாத எப்பெருமானே, துவாரகத்திலே வாசம் பண்ற கண்ணனே, நீ என்ன பண்ணும் கோவிந்தா, குண்டரியை காட்சா, நான் உன்னை சரண அடைஞ்சேன், என்னை பாதுகாக்கிறது. இந்த ஸ்லோகம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டவனாக்கே, அந்த துரியோதனுடைய தம்பியான துஷாசனம் திரௌபதி சபையில இருந்துன்னு வந்து துயில் உரிகின்ற காலத்துல அப்ப என்ன பண்ணா பாதுகா இவள் திரௌபதி தேவி கண்ணனை மனசால் நினைச்சுக்கிண்டு தங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புத்தியை காட்டு ரிஷமாம் சரணாகிறது கண்ணனிடத்துல பிரபத்தி பண்றான். ஆக தன்னுடைய பரத்தை எல்லாம் எம்பெருமானத்துல ஒப்படைச்சுட்டான். அப்படி ஒப்படைச்சதுனால கண்ணன் என்ன பண்ணா அங்கிருந்து அனுகிரகிக்கிறான். எப்படி அனுகிரகிச்சான் அப்படின்னா விசுவாசனம் துகில் உரிகின்ற காலத்துல என்ன ஒவ்வொன்னா இழுத்து போட வேண்டியது கலர் கலர் பல நிலங்கள் உள்ள வண்ண சேலைகள் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்து திரௌபதி தேவியை அவமானப்படுத்த முடியாமல் திரௌபதி தேவியை காப்பாற்றினார் எம்பெருமான். அதுபோல இங்கே தன்னுடைய தான் இவ்வளவு பாரத்தோட கூட பாதுகையானது பூமியில அடி வைக்கும் காலத்துல அந்த சமயத்துல பாதுகா பூதேவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமானத்துல தன்னுடைய பரத்தெல்லாம் சமர்ப்பித்தவளா இருக்கிறபடினால உறுதியாக இருந்து அவள் பாதுகாதேவியினுடைய அடி வைப்பை எவ்வளவு தினமா இருந்தாலும் அதை தாங்கி அசையாமல் இருந்தாள் அவள். அதனால பாதுகாதேவி சந்தோஷப்பட்டு என்ன பண்ணான், எப்படியானால் கண்ணன் தன்னிடத்திலே பரத்தை சமர்ப்பிச்ச திரௌபதி தேவிக்கு வண்ண வண்ணமான சேலைகளை எல்லாம் சிருஷ்டித்தானோ கொடுத்தானோ அதுபோல பாதுகாதேவி திரௌபதியை போல பொறுமையாக தன்னுடைய வரத்தையெல்லாம் தாங்கும் பூதேவிக்கு தன்னுடைய பன்னிறங்களான ரத்தனங்களுடைய ஒளிகளாலே என்ன பலவிதமான வண்ண சேலைகள் எல்லாம் பாதுகை அவளுக்கு உபகாரமாக பகுமானமாக பூதேவிக்கு அளித்தாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. பாதுகாதேவி அளித்தாலோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவித்தபடி இந்த ஸ்லோகத்துல இன்னொரு அர்த்தத்தையும் இங்க பார்க்கலாம். அதே உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். என்ன நெஸ்தே முகு நிஜபரே ஸ்திரதாம் பஜந்தியாம், பூமி ஸ்திரமா இருக்கு, ஸ்திரமாக உறுதியா இருக்கிறதுனால அதுக்கு தன்னுடைய பல நிறம் கொண்ட ஒரு இத ஆடைய பூமிக்கு பாரிதோஷிகமாக சந்தோஷார்த்தமாக போற்றினதாக பேசப்பட்டது இல்லையா. அந்த என்னதுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா பூமிக்கு பாரம் ஜாஸ்தியா போச்சு, பூமி பாரம் ஜாஸ்தினால தள்ளாடுறது அப்படி இப்படியும் அப்படி இருந்து பூமி இப்ப ஸ்திரமாக ஆச்சுன்னார். ஏன் அப்படின்னு கேட்டா நெஸ்தே நிஜபரே, நிஜம் பூமியினுடைய பாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க குதிரைகள் ஜாஸ்தியா போயிட்டான், ஆவிகள் ஜாஸ்தியா போனா பூமிக்கு தாங்க முடியாது தெரிஞ்சுதான். அதனால குதிரைகள் வேதங்களுக்கெல்லாம் அபார்த்தம் பண்றான் தெரிஞ்சா முன் ஸ்லோகத்துல வேதானு பிரதாரிதவதோ விவிதான் குதிரஷ்டின்னு என்று சாதித்தார். அதனால வேதங்களுக்கெல்லாம் அபார்த்தம் பண்ணக்கூடியதான குதிர்ச்சிகள் இருக்காளே அவர்கள் மலிந்து கடந்தபடினாலே அந்த காலத்துல அவளுடைய வாதங்கள் எல்லாம் தோக்கடிச்சு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண நிலையில நல்ல நிலையில இந்த பூதேவியான இருக்கிறபடினால நிஜபரே குதிர்ச்சிகளாகிற பரமானது நெஸ்தே போக்கடிக்கப்பட்ட பொழுது அப்போ அவள் சந்தோஷமா இருக்கா. அதனால அப்போ அந்த பாரங்கள்லாம் போனதுனால அவளை பாராட்டுங்கிற எண்ணத்தினால தங்களுடைய வர்ணம் பல வர்ணம் உள்ள ரத்தனங்கள் உள்ள ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற ஒரு அழகிய புடவையை அல்லது துப்பட்டாவை அந்த பூமிக்கு சாத்தினதாக இந்த ஸ்லோகத்தில் சாதித்தாங்க. இதே அர்த்தத்தை எதிராஜ சக்தியில எடுத்து காட்டுறார் சுவாமி தேசிகன். எதிராஜ சக்தியை பார்ப்போம். லிப்சே க்ஷண லக்ஷ்மண யோகினம் பதயுகம் ரச்சாபராகச்சடாம் ரட்சாரோபண தன்யசூரி பரிகர் சீமந்த சீமந்தியம் மிக்ஷா பரியடன க்ஷணேஷு திபரான் சக்கரே கலத்கில்பிஷாம் யத்யாசமிஷேண பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம்பராம். பூமி எப்படி இருக்குன்னா பூமி சமுத்ராம்பராம், சமுத்திரத்தையும் உடையாக உடையது தெரிஞ்சுதா. எங்க பார்த்தாலும் சமுத்திரம் சூழ்ந்திருக்கு அப்படின்னாலே பூமிக்கு அதே பூமிக்கு அடையாக சொல்வது வழக்கம் கவிஞர்கள். அதனால சமுத்திராம்பரம்னா சமுத்திரத்தை புடையாவுடைய பூமி அப்படின்னார். அந்த பூமியில சஞ்சரிக்கிற எம்பெருமானாருடைய திருவடி இருக்கே பதயுகம் என்ன அத நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற சுவாமி தேசியம். என்ன எம்பெருமானுடைய திருவடிக்கு இரட்டை ரெண்டு திருவடிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா அது எப்படி இருக்கு, ரிச்சாபராகோபண தன்ய சூரிய பரிகாந்த சீமாந்திகம். என்ன பாஷ்யக்காரர் அந்த குதிரைகளெல்லாம் ஜெயித்து கம்பீரமாக ஏழ்றார் தெரிஞ்சுதா. அப்படி ஏழ்ற காலத்துல வீசில் ஏழ்றாரோ இல்லையோ, வீசில் ஏழ்ற காலத்துல ரிச்சாபராகச்சதா பூமியில் இருக்க முடியாத தூசிகள்லாம் எம்பெருமானாருடைய திருவடி மேல விழுந்து அழுக்காக்கும் இல்லையா. அப்படி அழுக்காக்காமல் இருப்பதற்காக பாதுகா தேவி இருக்காதே, அதனால பாதுகை சாத்தின் ஏழ்றார் பாஷ்யக்காரர். அந்த பாதுகையை சாத்தின் ஏழ்றாரோ இல்லையோ, அந்த பாதுகையானது தூசி எதுவும் படாமல் இருக்க முடியாம பாதுகாக்கிறது பாஷ்யக்காரருடைய திருவடிகள் தெரிஞ்சுதான். அந்த திருவடிங்கிற இருக்க முடியாத பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையை என்ன பண்றான், இவரை வாதம் பண்றது ஜெயிப்பதற்காக வந்த குதிர்ச்சிகள் எல்லாரையும் வாதத்திலே பாஷ்யக்கார் ஜெயிச்சு விட்டார். ஜெயித்த உடனே அவள்லாம் பாஷ்யக்காருடைய திருவடியில் விழுந்து பாஷ்யக்காருக்கே சிஷ்யாளாகிறார் தெரிஞ்சுதா. சிஷ்யாளான உடனே அவன் என்ன பண்றான், பாஷ்யக்காருடைய அந்த திருவடி இருக்கேன், திருவடிங்கிற இருக்க முடியாத பாதுகை, அந்த பாதுகையை தலையில தாங்குறாளாம் தெரிஞ்சா. லட்சாரோபண லட்சாரோபண தன்ய சூரி பரிஷத் சிமந்த சிமந்திகம். அந்த லட்ச பாதுகையை காப்பாற்று திருவடியை காப்பாற்றுவதான பாதுகையை தன் தலையில தாங்குவதாலே அந்த எதிர்த்து வந்த வாரிகள் எல்லாம் சிஷ்யர்களாக ஆகி அந்த பாதுகையை தலையில தாங்குகிறார்கள். அப்படி அப்பேற்பட்ட திருவடி பாஷ்யக்காருடைய திருவடி. இன்னும் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, பூமிக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்றது இந்த பாஷ்யக்காருடைய திருவடி. எப்படின்னு கேட்டா, விஷ்யா பிக்ஷா பரியடனேஷு விவரான் சக்கரேகலத்தில் பிஷான். பாஷ்யக்காரர் பிக்ஷாடனத்துக்கு ஆடுறார், பிக்ஷை வாங்கறதுக்காக ஏழுகின்ற காலத்துல பூமியில நடந்து போறார், நடந்து போய் பிக்ஷை வாங்குறார். பிக்ஷை வாங்குற காலத்துல அப்ப என்ன ஆறுது, அங்க பக்கத்தில் இருக்க முடியாது, பிக்ஷை வாங்குற காலத்துல நடக்கிறதுனால பூமியினுடைய பாவங்கள்லாம் தொலைகிறதுன்னு. பூமிக்கு என்ன பாவம் இருந்தது, குதிரைச்சிகள் நிறைய ஜாஸ்தி போயிட்டு அப்படின்னால அவர்களை தாங்குவதே பெரிய பரமா இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மொழியோ போதாசுரத்தில். அந்த மாதிரி அந்த அந்த அதனால அப்பேற்பட்ட பாவங்கள்லாம் தொலைஞ்சு, குதிரைச்சிகளை தாங்கக்கூடியதான பாவங்கள் அதுக்கு தொலைஞ்சுதான். எத்தின்யாசமுஷேன பத்ரமகரி சமுத்ராம்பரான். எத்தின்யாசமிஷேன பத்ரமகரி முத்ரா சமுத்ராம் சமுத்ராம்பரான். சமுத்திரத்தையே அடையாக உடையதுன்னா என்ன அர்த்தம், ஒரு பூதேவியானவள் நீலப்புடையை கட்டின்றிருக்காங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சுதான். நீளமா தான் அதுக்கு சமுத்திரத்தை பார்த்தாக்க, அந்த வெறும் நீளப்புடையைக்கு இப்ப என்ன ஆச்சு, பாஷ்யக்காருடைய திருவடி நடக்கிறதுனால பாஷ்யக்காருடைய திருவடியில உள்ளங்கால என்ன மகர ரேகை, அதாவது மீன் மாதிரி ரேகைகள் இருக்கு, துஜம் மாதிரி ரேகைகள் இருக்கு, குடைகள் மாதிரி ரேகைகள் இருக்கு, இம்மாதிரியான ரேகைகள் பத்மம் மாதிரி ரேகைகள் இருக்கு. இந்த ரேகைகள் எல்லாம் பூமியில படிகிறது, இந்த பூமியில படியில பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பூதேவனுடைய உடம்புல இதெல்லாம் பச்சை குத்திக்கிறாள், சில பேர் தன்னுடைய தனக்கு இஷ்டமான விஷயங்களை தன் உடம்பிலே குத்திக்கிறாள். அத மாதிரி பூதேவியின் பேர்ல இந்த ரேகைகள் எல்லாம் படியறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூதேவி உடுத்திட்டு இருக்க முடியாத புடவை இருக்கேன், அது வெறும் நீளமா இருந்தது இந்த புடவை சமுத்திரம் மாதிரி. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பார்டர், தாமரப்பூ பார்டர், அப்புறம் அங்குஷ பார்டர், துதம் கொடி கொடிமரத்தினுடைய பார்டர், இவைகளெல்லாம் ஏற்பட்டு மிக அழகான பார்டர் கரைகள் உள்ள புடவையும் போய் பூதேவி அங்கு உட்டின்றிருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக அவள் அவள்லாம் ஏன் தலையில தாங்கினான்னு கேட்டா, வாயிலெல்லாம் அவர் ஜெயிச்சப்படுத்தினாரு, அந்த சந்தோஷத்தினால பூதேவிக்கு இந்த பாதயோகமானது என்ன பண்ணிட்டு திருவடி இரட்டையான என்ன பண்ணித்து கேட்டவனாக்கே, அழகாக நல்ல பாடல் உள்ள புடவையை பூதேவி சாதித்து அப்படிங்கிறார் பாதுகையாரு ஆச்சாரியன் நம்மாழ்வார் தானே. ஆக நம்மாழ்வாரால சித்தாந்த பிரச்சாரம் திருவாய்மையால பண்ணப்பட்டு நாடு முழுக்கிறோம் குதிர்ச்சிகள் இல்லாம ஆச்சு. அதே மாதிரி பாஷ்யக்காரர் அவரும் ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய இதனால வாத பிரிவாதங்களால குதிர்ச்சிகள் எல்லாம் ஜெயிச்சு அவர் பூமண்டலம் முழுக்கிறோம். எப்போதும் பூமிக்கு எந்த விதமான கெட்டவர்களால் ஏற்படக்கூடிய பாரம் இல்லாமல் எல்லோரும் பக்தர்கள் நிறைந்ததாக ஆக்கினார். ஆகினால் அப்பேற்பட்ட திருவடியை நான் தலையிலே தாங்க விரும்புகிறேன் என்று சுவாமி ஜெய்சன் ஆசைப்படுகிறார். சித்திரபானுரசி ரத்ன விசேஷ யோகாது பும்னா நிஜேன பரிபுஷ்யதி பாவகத்வம் ஸ்வேனைவ செய்து சௌரி சரணாவணி சந்திரரூபா தேஜஸ்திரீவ மிலிதாசி தமோபஹானஹா. ஸ்லோகம் 862. தும் சித்திரபானுரசி ரத்ன விசேஷ யோகாது பும்னா நிஜேன பரிபுஷ்யதி பாவகத்வம் ஸ்வேனைவ சௌரி சரணாவணி சந்திரரூபா தேஜஸ்திரீவ மிலிதாசி தமோபஹானஹா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகையானது சூரியனாகவும் அக்னியாகவும் சந்திரனாகவும் இருக்கிறது என்று ஸ்லேஷையிலே பேசுகிறார். அதை பார்ப்போம். தும் சித்திரபானுரசி ரத்ன விசேஷ யோகாது. சித்திரபானுன்னா சூரியனுக்கு பேரு. இங்க பாதுகை எப்படி இருக்கு? பாதுகையும் சித்திரபானுவாக இருக்கு. என்ன சித்திரபானு அப்படின்னாக்க விசித்திரமான கிரணங்களை உடையதாக இருக்கு. இதனால ரத்ன விசேஷ யோகாது உங்ககிட்ட நீலமணி சேப்பு மணி பத்ராகங்கள் இதெல்லாம் பல்வகை நிறமுள்ள மணிகள் இழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீ சித்திரபானு பல விதமான ஒளிகள் வீசுகின்றபடினால விசித்திரமான பல்வகை கிரணங்கள் உடையவளாக இருக்கிறாய்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் சித்திரபானு சூரியனுக்கு பேரு, அதனால சூரியனாக இருக்கிறாய் அப்படின்னார். பூம்னா நிஜேன பரிபுரிஷ்யதி பாவகத்வம். நிஜேன பூம்னா உன்னுடைய பெருமையினால பாதி யார் சேவிக்கிறாளோ அவ பரிசுத்தமாறா இல்லையா? அதனால உன்னுடைய பெருமையினால பாவகத்துவம் பரிபுஷ்டி. பாவகத்துவம்னா பிறரை தூய்மையாக்குவது. நீ எல்லாரும் சேவிக்கிறவாழ்தான் தூய்மையாக்குகிறாய். அப்பறம் தன்மையுடையவளா இருக்கலாம் ஒரு அர்த்தம். அதே பாவகம் நக அக்னிக்கு பேரு நெருப்புக்கு. அதனால பாவகத்துவம் அக்னியாகவும் நீ இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். சேனை ஈவச உரி சரண ஆவணி சந்திர ரூபா உருவத்தினாலேயே நீ சந்திரரூபா சந்திரனாக இருக்கிற சந்திரனுடைய இருக்கிறார்னு அர்த்தம். சந்திரங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். தங்கம்ங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால தங்க உருவினால் தங்கத்தினால் தங்கம் அழைக்கப்பட்டு தங்கமயமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் சந்திர ரூபா அப்படிங்கிறதாக்க சந்திரனுடைய தன்மையுடையவளாக இருக்கிறாய். சந்திரன்னா நாம் சொல்ற வழியில் சொல்ல முடியாமல் சந்திரன். ஆக இப்படியாக நீ தேஜஸ்திரை இவ மிலிதாசி தமோபஹானஹாம். தேஜஸ்திரை மூணு தேஜஸ்திரம் சேர்ந்தா போல நீ இருக்கிற. சூரியன் அக்னி சந்திரன் என்று மூன்று தேஜஸ்வம் சேர்ந்தா போல எங்கு சேர்ந்ததோன்னு சொல்லும்படியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு என்ன பண்ற தமோபஹா நம்ம இருட்டெல்லாம் போக்குறேன். பாதுகாதேவி நம்முடைய இதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாக இவர்களை போக்குகிறாள். அதே சமயத்தில் மற்ற தேஜஸ் எல்லாம் புற வழியே போக்குகிறது, வெளியில் இருக்கும் கிட்ட போக்குறது இந்த மூணு தெரிஞ்சா. அந்த மூணுவா இருக்கிறதுனால நீ எப்படி என்ற சந்திரனை போலவும் சூரியனை போலவும் அக்னியை போலவும் புறையிரளையும் போக்குகிறாய். ஆக பாதுகா தேவி உள்ளிரளையும் போக்குறது, அறியாமையாகிற உள்ளிரளையும் போக்குகிறது, புறையிரளாகிய இருட்டையும் போக்குகிறது என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்தபடி. ரங்கேஸ்வரஸ்ய புரதோ மணிபாதுகே த்வம் ரத்னாம்சுவிர்விஹரசி ஸ்புடபக்தி பந்தாம் பாதோ விஹாரயிதும் அத்புத சௌகுமார்யௌ ப்ராயஸ் சரோஜ குமுதோத்பல பத்திர பந்திம். ஸ்லோயம் 864. ரங்கேஸ்வரஸ்ய புரதோ மணிபாதுகே த்வம் ரத்னாம்சுவிர்விஹரசி ஸ்புடபக்தி பந்தாம் பாதோ விஹாரயிதும் அத்புத சௌகுமார்யௌ ப்ராயஸ் சரோஜ குமுதோத்பல பத்திர பங்கிம். ஏ மணிபாதுகே ரத்னமயமான பாதுகையே நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா, ஸ்புடபக்தி பந்தாம் எம்பெருமானுடைய திருவடியில உனக்கு எல்லையற்ற பக்தி உடையவள் நீ. அதே சமயத்தில் நீயும் அழகா இருக்க, நீ எப்பேற்பட்டவள், தெளிவான பக்தி பந்தா. அந்த ரத்னங்கள் எல்லாம் ரத்னங்களுடைய கட்டடங்கள் இருக்கேன், அழகாக வரிசையாக அழைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த ரத்தனம் கட்டடத்தை கட்டடம்னு சொல்லுவா. ஆக ஒவ்வொரு ரத்தனங்களுடைய கட்டடமானது ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்டு உனக்கு பாதுகையில நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதை வச்சுட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டானா, பெருமாளுக்கு ஒரு பெரிய கைகரித்த பண்ற. ஏன் என்ன அப்படின்னு கேட்டா, அத்புதோ குமாரியோ ரங்கேஸ்வரஸ்ய பாதோ. பெருமாள் வெளியில புறப்படுறார். புறப்படுற காலத்துல சர்வேஸ்வரனுடைய திருவடியை பேர்பட்டதுனால மிக மிக மென்மையானது, தெரிஞ்சுதான். சாதாரணமா கொஞ்சம் நடந்தாலேயே வாட்டம் வரும், ஏதாவது தூசி சின்னதா இருந்துட்டாலும் கூட அது உருத்தம் பெருமாள் திருவடிக்கு. ஆனால் உருத்தாம இருக்கிறதுக்காக ஏன்னா அற்புத சவகுமாரியம், அந்த திருவடியினுடைய சவகுமாரியம் என்ன இருக்க அது அத்தியாச்சரியமானது, சரிங்களா? அதனால அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் நேரப்படாது பெருமாள் திருவடிக்கு. அதுக்காக பெருமாள் வெளியில் ஆடுற காலத்தில் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிறைய அந்த காலத்து மகாராஜாக்கள்லாம் தர்பாருக்கு வருகின்ற காலத்தில் கீழே நல்ல வஸ்திரங்களை பாவாடைகள் சொல்லி நல்ல அழகான அத்தனை கம்பளங்கள்லாம் விரிப்பார். அப்புறம் அது மேல ரோஜாப்பூனுடைய இதழ்கள், மல்லிகைப்பூ இதழ்கள் இவெல்லாம் நிறைய வாரி அரைப்பான். அது மேல ராஜா சுகுமாரமாக நடந்து வருவான். இவன் சர்வலோக சக்கரவர்த்தி ஆச்சிய ரங்கநாதன். ஆக இவனுடைய திருவடிக்கு எந்த விதமான நோவுதலும் ஏற்படாது, உறுத்தப்படாது கீழே அப்படிங்கிறதுக்காக பாதுகாதேவி என்ன பண்றான், தாமரப்பூவனுடைய இதழ்களையும் அதே மாதிரி ஆம்பல் பூவனுடைய இதழ்களையும் கருணைதர் புஷ்பங்களுடைய இதழ்களையும் நிறைய முன்னாடி வாரி அரைச்சுட்டே போறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதா, பாதுகா தேவியினிடத்துல நிறைய பத்மராகற்கு அழைக்கப்பட்டிருந்தேன், அதனுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, தாமரை பூவனுடைய இலைகள் இதழ்கள் மாதிரி இருக்கு முன்னாடி. அப்புறம் அந்த முத்துக்களுடைய ஒளி இருக்கேன், அது வெண்மையாக ஆம்பல் மலருடைய இதழ்கள் மாதிரி இருக்கும். அப்புறம் நீலமணிகளுடைய ஒளிகள் கருணைதல் மலருடைய இதழ்கள் மாதிரி இருக்கும். ஆக இப்படியாக தன்னுடைய ரத்தங்களுடைய ஒளிகளாலேயே பலவிதமான மலர்களை முன்னாடி வாரி அரைத்து அதில் எம்பெருமான் திருக்கூடமும் உறுத்தாமல் சந்தோஷமாக நடப்பதற்காக வேண்டிய ஏற்பாட்டை முன்னாடியே செய்கிறாயினி, அவ்வளவு பக்தி உடையவள் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஆசன்னவிருத்திரவரோதகிருஹேஷு சௌரே ஆபாதயஸ்ய அனுபதம் வரவர்ணினீனாம் ஆலக்னரத்னகிரணா மணிபாதுகேத்வம் மஞ்சுஸ்வனா மதனபாண நிகர்ஷசங்காம். ஸ்லோகம் 865. ஆசன்னவிருத்திரவரோதகிருஹேஷு சௌரே ஆபாதயஸ்ய அனுபதம் வரவர்ணினீனாம் ஆலங்கனரத்னகிரணா மணிபாதுகேத்வம் மஞ்சுஸ்வனா மதனபாண நிகர்ஷசங்கா. சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு ரங்கநாதன் அந்தப்புறத்துக்கு எழுந்திருக்கிறார். அப்படி எழுந்திருக்கும் போது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பிராட்டிகள் ரங்கநாதன் புருஷன் எப்ப வருவரோ வருவரோன்னு காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ரங்கநாதன் கிட்டக்க வரும்பொழுது அந்த அந்த புறத்துக்குள்ள பளிச்சுன்னு ஒளிய வீசுறது. ஏன், அந்த பாதுகை இருக்கோ இல்லையோ, பாதுகையினுடைய கிரணங்கள்லாம் என்ன பண்றது, ஒளி வீசுறது. ஒளி வீசினவுடனே பாதுகையினுடைய ஒளியை கொண்டு அவள் என்ன பண்றான், ஆச்சு புருஷன் வந்துட்டா ரங்கநாதன் வந்துட்டார் என்று சந்தோஷத்தினால ஆசையோட ரங்கநாதனை எதிர்பார்த்துட்டு இருக்காவா. அந்த சமயத்தில் அவர்களுக்கு ரங்கநாதன் விஷயத்தில் ஆசையானது உண்டாருது என்கிற கருத்தை இங்கே சமத்காரமாக சாதிக்கிறார். சாதாரணமாக பெண்களுக்கு புருஷனிடத்தில் ஆசையும் ஆண்களுக்கு பெண்களிடத்தில் ஆசையும் வருவதே கவிகள் என்ன பண்ணுவா, மன்மதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பெண் விஷயத்தில் வந்து தன்னுடைய அவன் மன்மதனுக்கு புஷ்பபானன் பேரு. அவன் புஷ்பங்களையே மலர்களையே பானமாக உடையவன். அந்த மலர் அதுல அந்த மலர்களாகிற அம்புகளை எடுத்து அந்த ஸ்திரீ மேல வீசுவான். ஆக மன்மத பானத்தினாலே அடிபட்டவுடனே அவர்களுக்கு புருஷன் மேல ஆசை உண்டாயிடும், காதல் உண்டாயிடும். தெரிஞ்சா அதே மாதிரி அந்த பானத்தை புருஷன் மீது வீசுகின்ற காலத்துல அப்போ புருஷனுக்கு பெண்ணு மேல ஆசை உண்டாகும் என்று சமத்காரமாக கவிகள் வர்ணிப்பது வழக்கம். அதே மனசுல வச்சுக்கிண்டு அப்போ பானத்தை எடுத்து ஆசையை உண்டு பண்ணணுமோ இல்லையா? அப்ப ஆசை பண்ணணும்னாக்க அந்த பானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டவாங்க கூறாக வந்து தைக்கணும். அது கூறாக்குறதுக்காக என்ன பண்றான் மன்மதன் என்ன மாட்டானாக்க தன்னுடைய பானத்தை எடுத்து அண்ணா தீட்டுறான். அப்படி தீட்டச்சே ஒலி கேட்கும் இல்லையா? தீட்டுறதுல ஒலி கேட்கும். அதுக்கப்புறம் அவனுடைய சத்தம் கேட்டு அது கிட்ட கவராது தெரியும் இருக்கு. ஆலக்ன ரத்னகிரணா மணிபாகம் அது தீட்டச்ச எப்போதுமே கத்தியை தீட்டுனா பாருங்கள் ஒரு ஒளி இல்லையா, ஒரு மினுக்கு ஒரு ஒளி உண்டாகும். அத மாதிரி அந்த அம்ப தீட்டச்ச ஒரு ஒளி உண்டாருது. தெரிஞ்சுதா அதோட ஒரு சத்தமும் உண்டாருது. ஏன்னா பாதுகையில நமக்கு உள்ளே இருக்க முடியாத ரத்தங்களுடைய ஒளியும் கேட்கறது. அந்த ஒலி கேட்கறதுனால சத்தமும் உண்டாருது. தீட்டச்சு சத்தம் உண்டாகும்லோ எப்போதும் அதுல பானத்தை தீட்ட சத்தம் உண்டாகும், அதுல ஒரு ஒளியும் உண்டாகும். அதனால அது மன்மதன் என்ன பண்றான் பானத்தை தீட்டி அந்த உள்ளே இருக்க முடியாத பிராட்டியமார்கள் மேல எய்துகிறான். எய்தாக்க அவர்களுக்கு புருஷன் மேல ரங்கநாதன் மேல ஆசையை உண்டாகும். ஆக அவர்கள் ஆசையோடு ரங்கநாதனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தை பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏ மணிபாதுகே பாதுகாத்தன பாதுகா தேவையே ஆலக்ன ரத்ன கிரணா, ஆலக்ன ரத்ன கிரணா ரத்தனுடைய கிரணங்கள் இருக்கு. அது முன்னாடி எங்க பார்த்தாலும் படிஞ்சிருக்கு. அதோட கூட கிரணங்கள் ஒளி எப்படி முன்னாடி படவுறதோ அதே மாதிரி மஞ்சுஸ்வனா உன்னிடத்துல வடி இருக்கே இருக்க முடியாத ஒரு இனிய நாதம் இருக்கு. உள்ளே இருக்க முடியாத மணிகளுடைய நாதம், அந்த நாதங்களும் நிறைய இருக்கு. அந்த அநாதத்தினால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டானாக்க சௌரேகே அவரோ கிரகேஷு சௌரேகே எம்பெருமானுடைய அவரோத கிரகம் அப்படின்னா அந்த புறம் இருக்கும் பிராட்டிமார்கள் இருக்க முடியாத இடம். அந்த இடத்துக்கு கிட்டக நெருங்கி போற ஆசன் அவருத்தி அது கிட்டக நீ போகின்ற காலத்துல அங்க இருக்க முடியாத உள்ளே இருக்க முடியாத தெய்வமார்களுக்கெல்லாம் முன்னாடி நீ அறிவுறுத்துற என்னன்னு கேட்டோம்னா அனுபதம் அடிக்கடி அடிதோறும் அடி வைக்க வைக்க இந்த ஒளியானது அங்க வீசறது. அதை பார்த்தோன்னா அவளுக்கெல்லாம் என்ன ஆறுது மதனபான ரிஷங்காம் என்ன சொல்றதுன்னா மன்னதனானவன் அம்பை நம் மீது எய்வதற்காக அந்த அம்புகளை தீட்டுகிறானோ என்னவோ தீட்டுவதனால ஒரு சத்தமும் கேட்கறது, ஒளியும் வருது. இது வருதுனால பானத்தை தீட்டுகிறானோ அப்படின்னு அர்த்தம். அவன் பானத்தை தீட்டுவதனால என்ன ஆறுது நோக்கு அப்படின்னா அந்த ரங்கநாதனுக்கு அடிகள் வருவதனால புருஷன் வராங்கிறது பாதையினுடைய ஒளியினாலேயும் சட்டத்தினாலேயுமே இவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்சவுடனே ரங்கநாதன் வந்துட்டாருன்னு ரங்கநாதன் மேல ஆசை ஜாஸ்தி ஆகுது, காதல் உண்டாகிறது என்கிற விஷயத்தை சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ரேகா விசேட ருஜிரா லலித பிரஜாரா ரங்காதிராஜ பதயோ மணிபாதுகேத்வம் சாயுஜ்யமாஸ்திதவதி சமஸ்தவந்தியா. ஸ்லோகம் 866. பர்யாப்த மௌக்தி கனகாம் ஸ்புட பத்மராகாம் ரேகா விசேட ருஜிரா லலித பிரசாராம் ரங்காதிராஜபதயோ மணிபாதுகேத்வம் சாயுஜ்யமாஸ்ரிதவதி சமஸ்தவந்தியா. போன ஸ்லோகத்துல பாதுகா தேவிக்கு எம்பெருமானுடைய திருவடியில நல்ல பக்தி இருக்கு என்று பேசினார். ஆக நிறைய பக்தி இருந்தாவ என்ன பண்ணுவா, அவளே போய் அடைவா. எம்பெருமானிடத்துல நாம் பக்திங்கிற உபாயத்தை பண்ணமையாக கடைசியில நாம் எம்பெருமானையே செய்வண்டத்துல போய் அடையிறோம். அவ செய்வண்டத்துல போய் அடைஞ்சா எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னா எம்பெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைகிறோம் என்று சொல்வது வழக்கம். எம்பெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா,